ಶ್ರೀಮಣ್ಣು ಶ್ರೀಮಣ್ಣು ಶ್ರೀವಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತತ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮಣ್ಣೂತನ ವಾಗೀಶಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯ ವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಆಯಾಸ್ಯ ಪದದೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರ ಹರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಇತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾರಣ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ஆஸ்திக அன்பர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். இத்திராஜ சப்தத்தில இன்னைக்கு நாம இரண்டாவது ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் பிராட்டியை ஸ்தோத்திரம் செய்கிறார். ஆச்சாரிய பரம்பரையை கொண்டாடி கொண்டிருக்கிறார் தன்னுடைய யதிராஜ சப்ததி ஸ்தோத்திரத்துல. எம்பெருமான் தொடக்கமாக யதிராஜர் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு பண்ணிய கைங்கரியங்களை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அதுல முதல் ஸ்லோகத்தின் மூலமாக பெருமாள் ஆச்சாரிய பரம்பரையிலே ஸ்தோத்திரம் செய்தவர் அடுத்த ஸ்லோகத்துல பிராட்டியை தனித்து இந்த இடத்திலே ஸ்தோத்திரம் செய்கிறார். கமப்பியாத்தியம் குரும் வந்தே கமலாகிருகமே தினம் அப்படின்னு பெருமாளோடு சேர்த்து பிராட்டியை கொண்டாடினார் முதல் ஸ்லோகத்துல. இப்போ பிராட்டியை மட்டும் ஆச்சாரிய பரம்பரையில தனித்து கொண்டாடுவதாக இங்க இருக்கு. சுவாமி தேசிகன் இந்த இடத்துல பிராட்டியை தனியாக சேவிக்கின்றார். முன்னாடி பெருமாளோட சேவித்தபடியினால மறுபடியும் இந்த இடத்துல தனியாக சேவிப்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு இந்த ஸ்லோகத்திலேயே பல பதில்கள் இருக்கு. ஏன்னா பெருமாளோட தான் சேர்த்து சேவிச்சாச்ச, மறுபடியும் பிராட்டியை தனியாக ஆச்சாரிய பரம்பரையில சொல்லுவானேன் அப்படின்னு சில கேள்விகளை எழுப்புவான். ஆனாலும் பிராட்டி இந்த சம்பிரதாயத்திற்கு பண்ணதான உபகாரங்களை தனியாக பட்டியலிட்டு காட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பிராட்டியை கொண்டாடுகிறார். சகதர்மச்சரியம் சௌரேஹே சம்மந்திரித ஜகத்ஹிதாம் அனுக்ரஹமயீம் வந்தே நித்யம் அஜ்ஞாத நிக்ரஹாம். சகதர்மச்சரியம் சௌரேஹே சம்மந்திரித ஜகத்ஹிதாம் அனுக்ரஹமயீம் வந்தே நித்யம் அஜ்ஞாத நிக்ரஹாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பிராட்டியை தனியாக ஸ்தோத்திரம் செய்கிறார் சுவாமி தேசிகன். மறுபடியும் சில சந்தேகங்கள். ஆச்சாரிய பரம்பரைய ஸ்தோத்திரம் செய்கிறார் இருக்கட்டும். முதல் ஸ்லோகத்து தொடக்கமாக பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருநாத் மாமகம் வரையில் எல்லா ஆச்சாரியனையும் ஸ்தோத்திரம் செய்கிறார். அதாவது எம்பெருமானாருக்கு முன்பு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் லக்ஷ்மிநாத சமாரம்பம் அப்படின்னு தொடங்கி தோல்வியோ, அதனால லட்சுமிநாதன் தொடக்கமாக இங்கே எல்லா ஆச்சாரிய பரம்பரையும் சேவிக்கிறார். அதுல பெருமாள் சரி, விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், அதற்கு பிறகு நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, அதற்கு பிறகு ஆளவந்தார், பெரிய நம்பிகள், பிறகு பகவத் ராமானுஜர், இப்படி கொண்டாடுகிறார். லக்ஷ்மிநாத சமாரம்பம்னு சொன்ன இடத்துல கூட பிராட்டிய தனியாக ஸ்தோத்திரம் பண்ணலையே ஆச்சாரிய பரம்பரையில. அப்படி இருக்கும் பொழுது இங்க மட்டும் சுவாமி தேசிகன் சகதர்மச்சரியம் சௌரேகே சம்மந்திரித்த ஜெகத்கீதாம் அப்படின்னு ஏன் கொண்டாடுறார் அப்படி ஒரு சந்தேகம். இப்போ மகாப்பிரளய காலத்திற்கு அப்புறம் சிருஷ்டி பண்ணக்கூடியதான சமயத்துல பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் நடக்கக்கூடியதான ஒரு சம்பாதம். சுவாமி தேசிகன் எப்பவுமே எம்பெருமானாருடைய வழியை பின்பற்றியே செல்லக்கூடியவர். எம்பெருமானாருடைய கருத்துக்களுக்கு மாறாக எந்த விஷயங்களையும் தெரிவிக்காதவர் தான் சுவாமி தேசிகன். அப்படி இருக்கும் பொழுது எம்பெருமான் தன்னுடைய கத்தியாதிகள்ல எப்படி பிராட்டியை கொண்டாடினாரோ அது போலவே இல்லையா, பகவன் நாராயணா அபிமத அனுரூப சுரூப ரூப குண விபவைஸ்வரிய சீலாத்தியனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் இப்படித்தானே கொண்டாடுறார் ஆரம்பத்திலேயே. அப்போ பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாளை ஸ்தோத்திரம் செய்வது, பிராட்டியினுடைய ஒரு காருண்யத்தினாலதான் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணார். எம்பெருமானார் யாரிடத்திலே முறையிட்டார், பிராட்டியையும் பெருமாளும் சேர்ந்து இருக்கும் பொழுது பல விஷயங்களை தெரிவித்து முறையிட்டார். அப்ப பிராட்டி சொன்ன விஷயங்கள் எல்லாமே பெருமாள் சாதித்ததாக அப்படியே அந்த கத்தியாதிகள்ல நாம பார்க்கலாம். அதுபோல சுவாமி தேசிகனும் இங்க பெருமாளும் பிராட்டியும் பேசிக்கொள்ளக்கூடிய வாத விவாதங்கள் எல்லாவற்றையுமே இந்த ஸ்லோகத்துல காட்டும். இப்ப பிராட்டியை இந்த ஜெகத்காரண ரூபமாக இருக்கக்கூடியதான பெருமாள் எப்படி பிராட்டியை பிராட்டியோடு சேர்ந்து இந்த ஜெகத்ரக்ஷணம் என்பதை செய்கின்றான் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாகவே காட்டுறான். அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல சகதர்மச்சரியம் சௌரேகே சம்மந்திரித்த ஜெகத்கீதாம் அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த மாதிரியான ஸ்லோகங்களின் மூலமாக பிராட்டியினுடைய பெருமையானது நமக்கு தெரியும். நம்முடைய சம்பிரதாயமே ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவம், ஸ்ரீயை விட்டுட்டு தத்துவம்ன்றது ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் ஸ்ரீக்கு முக்கியத்துவமானது கொடுக்கப்படுகிறது இந்த மாதிரியான சித்தாந்தத்துல. அப்போ ஆரம்பிக்கும் பொழுது சகதர்ம சரி, அவன் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் போகல இல்லையா, சகதர்ம சாரிணியாக இருக்கக்கூடியவள். அப்ப எப்படிப்பட்ட பிராட்டிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னால் இங்க நான்கு அடைமொழிகளை தெரிவித்தார் சுவாமி தேசிகன். இந்த இடத்துல என்னென்ன மாதிரியான நான்கு அடைமொழிகள், முதல் எடுத்த உடனே சகதர்ம சரி அப்படின்னு சொல்றார். இது ஏற்கனவே நாம பார்த்த விஷயம்தான். இந்த சகதர்ம சரின்றது நமக்கு ஒண்ணும் புதுசு இல்லை. ஏன்னா ஜனகன் பிராட்டியினுடைய கையை பற்றி எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமணத்திலே கொடுக்கும் பொழுது இயம் சீதா மமசுதா சகதர்ம சரி தவ அப்படின்னு சொல்லிதான் கொடுக்கிறார். அப்போ சகதர்மச்சாரிணியாக இருக்கக்கூடியவள் இந்த பிராட்டி அப்படின்றது முன்பிருந்தே நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். அதனால சகதர்மச்சரி அப்படின்னா எம்பெருமானோட கூட இருந்து கொண்டு ஜெகத்ரக்ஷணம் உலகத்தை காப்பாற்றக்கூடியதான தர்மங்களை நன்றாக இயக்குபவள் அப்படின்னு தெரியும். ஏன்னா இந்த மாதிரியான காரணத்துக்காக தான் சீதையை இந்த கன்னிகாதானம் செய்து கொடுக்கக்கூடிய வேளையில ஜனகன் இந்த விஷயத்தை தான் எடுத்து சொன்னான். எப்படி ஜனகனாக இருக்கக்கூடியவன் சீதையை கைப்பற்றி சக்கரவர்த்தி திருமகனிடத்துல கொடுக்கும்பொழுது எப்படிப்பட்ட தன்மைகளை உடையவளாக அவன் தெரிவித்தானோ அதே போன்று பிராட்டியினுடைய பெருமைகளை இந்த இடத்துல சுவாமி தேசிகன் கொண்டாடுறான். எத்ர ஸ்ரீ சர்வதா நிவசதி சஸ்ரீனிவாசா அப்படின்னு சொல்றான். எந்த இடத்துல ஸ்ரீயானவள் சர்வதா நிவசதி, ஏன்னா எல்லோரையும் அதாவது எல்லோரையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடியவள் பிராட்டி. அப்போ ஒருங்கிணைத்து செல்லக்கூடியவள் அப்படின்னால் பெருமாளோ பெருமாளையும் சேர்த்து சொல்லப்படுகிறது இல்லையா. போன ஸ்லோகத்துல இத மாதிரி ஒரு திருஷ்டாந்தமாகவே பார்த்தோம். காரியார்த்தமாக செல்லும் பொழுது சொல்ல வேண்டாம், அந்த புறத்திலே இருக்கும் பொழுது சொல்ல வேண்டும். அதனால்தான் கமலா கிரகவேதினம் அப்படின்னு சொன்னோம். அதே போலயே எந்த சமயத்துல எதை தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற விஷயம் நன்கு அறிந்தவள் பிராட்டி. நான் பெருமாளோட கலந்து ஆலோசிக்கக்கூடியவள் இல்லையா, கலந்து ஆலோசிக்கக்கூடியவள், ஜெகத்ரக்ஷணார்த்தமாக கலந்து ஆலோசிக்கக்கூடியவள், திருத்தி பணிகொள்ளக்கூடியதான விஷயங்கள்ல கலந்து ஆலோசிக்கக்கூடியவள். அப்ப எப்படிப்பட்ட கலந்து ஆலோசிப்பது என்பது இருக்கும் இல்லையோ. எல்லோரையும் கலந்து ஆலோசிக்கிறதுன்றது முடியாது. எல்லோருக்கும் கர்த்தாவாக இருக்கக்கூடியவன், எல்லோரையும் வழிநடத்தி செல்லக்கூடியவன், சர்வ நியந்திரத்துவத்தை கொண்டவன் யாரு, பெருமாள். அவனோடு கலந்து ஆலோசனையில் ஈடுபட்டு இந்த உலகத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் அப்படின்றது தானே சிறப்பு. அப்போ அந்த சிறப்பான காரியத்தை யார் பண்றா, பிராட்டி தானே பண்றாள். அதனால பிராட்டியை இந்த இடத்துல கொண்டாடுறோம், தனித்து கொண்டாடுறோம். இப்ப பெருமாளும் பிராட்டியும் கூடி கலந்து ஆலோசித்து ஒருமுகமா ஏகரூபமாக ஒரு சௌஜன்யமான ஒரு முடிவுகளை எடுக்கணும்னு இருக்கு. அப்போ உலகத்துக்கு இது ஹிதம், உலகத்துக்கு இது அஹிதம் அப்படின்னு முடிவு பண்ணமோ இல்லையோ. அப்ப அந்த முடிவு பண்ணக்கூடிய விஷயத்த, ஏன்னா பெருமாள் புண்ணியபாப ரூபமாக பலன்களை கொடுக்கக்கூடியவன், யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான புண்ணிய பாபங்கள் இருக்கோ அதற்கு ஏற்றா போல பலன்களை கொடுக்கக்கூடியவன் பெருமாள். அப்போ புண்ணிய பாபங்களுக்கு ஏற்றா போல பலன்களை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னால், ஒரு பக்தன் இருக்கிறான்னா அவனுடைய பாப பலன்கள் அதிகமாக கொடுக்க ஆரம்பித்து கொடுத்து பலன்களானது அவனை எம்பெருமானிடத்திலே, பாபமானது அவனை எம்பெருமானிடத்திலே சேர விடாமல் பண்ணுகின்றது அப்படின்னாலும், அதை ஒரு சாந்தப்படுத்துறதுக்கு, அதாவது அதை அதனுடைய வீரியத்தை குறைப்பதற்கான ஒரு சாதுரியத்தை கையாளக்கூடியவள் பிராட்டி. ஏன்னா நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொல்றாள் இல்லையோ பின்னாடி. ஏன்னா அவளுக்கு நிகிரகம்ன்றதே தெரியாது. ஏன்னா இது ஒரு மாதாவினுடைய வேலை. மாதாவுடைய வேலை என்ன, ஒரு அம்மாவாக இருக்கக்கூடியவள் எந்த காரியத்தை பண்ணுவள், பத்து பிள்ளை இருக்கான், பத்து பிள்ளையில ஒன்பது பேர் நல்லவள். அப்போ ஒன்பது பேர் நல்லவர்னா பத்தாவது ஒரு பிள்ளை இருக்கான், அவன் கொஞ்சம் துஷ்டையா இருக்கான், அவனுடைய காரியங்கள் சரியாக அமையல. அவ சிக்ஷண ரூபமான தண்டனையை மட்டுமே கொடுக்காமல் தாயாக இருக்கக்கூடியவள் என்ன பண்ணுவோம், அவனை திருத்துவதற்கான காரியங்களை பார்ப்பளோ இல்லையோ, அந்த மாதிரியான காரியங்களை பிராட்டி நமக்காக பார்த்து கொண்டிருக்கின்றாள் அப்படின்னு இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சம்மந்திரித்த ஜெகத்கீதாம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா மந்திராலோசனையில ஈடுபடணும், மந்திராலோசனையில ஈடுபட்டு, அதாவது எப்படி ஒரு ராஜ்யத்துல மந்திரியினுடைய ஒரு பங்கு ரொம்ப முக்கியமோ அதுபோல மந்திராலோசனை என்பது ஜெகத்ஹிதத்திற்காக பிராட்டியும் பெருமாளும் செய்கிறார்கள். அடுத்தது அவள் அனுகிரகமையின்னு சொன்னார். அனுகிரகமையி, ஏன்னா எப்பொழுதுமே அனுகிரகத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியவள், நிகிரகம் தெரியாதுன்னா அப்ப அனுகிரகமையும் வந்தேன்னா, நிகிரகமே தெரியாதுன்னா அப்ப அனுகிரகமையி. அதுவும் மையின்றதுக்கு இந்த இடத்துல மயடர்த்த விசாரம் பெரியவாள் ரொம்பதான் வியாக்கியானம் பண்றான். பிராச்சுரியார்த்தே மயட்டு அப்படின்னு சொல்லி இந்த மயச்சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. விகாரார்த்தே மயட்டு, பிராச்சுரியார்த்தே மயட்டு எல்லாம் நம்முடைய பிரம்மசூத்திரத்துல ஆனந்தமயோபியாசாத் அப்படின்னு ஒரு சூத்திரம், ஆனந்தமயாதிகரணம்னு ஒரு அதிகரணம், அதுல ஆனந்தமயோபியாசாத் அப்படின்னு சூத்திரம். அதுல அந்த மய ஆனந்தமயா அப்படின்னு இருக்கும், அந்த மயத்துக்கு மேல ஒரு விசாரம் பண்ணி அது விகாரார்த்தே மயட்டா பிராச்சுரியார்த்தே மயட்டான்னு சொல்லி பிராச்சுரியார்த்தே மயட்டுன்னு சொல்ற. அதே மாதிரி இந்த இடத்துலயும் அனுகிரகமயி அப்படின்னு சொல்லும் பொழுது பிராச்சுரியார்த்தே மயட்டு, அதாவது கருணாமூர்த்தினி அதுவும் இவளுக்கு பிராச்சுரியார்த்தம்னா பிரச்சுரமான அர்த்தத்துல சொல்லப்பட்டது. இவளுடைய குணங்கள், இவளுக்கு இருக்கக்கூடிய குணங்கள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்த குணம் எது அப்படின்னு கேட்டால் இந்த அனுகிரகம் அப்படின்ற குணம். இந்த அனுகிரகம்ன்றது ஒரு பொருள், அந்த பொருளாகவே ஆக்கப்பட்டவள் இவளுடைய இவளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் முழுவதுமாக அனுகிரகம் மட்டும்தான் இருக்கும். இவருடைய கரமானது திருக்கரமானது அனுகிரகத்தை கொடுக்கும், திருப்பாதமானது அனுகிரகத்தை கொடுக்கும்ன்றது இல்ல. இவருடைய சம்பூர்ணமான திவ்யமங்கள விக்கிரகமே அனுகிரகத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியது. இப்போ அவள் நிகிரகமே அறியாதவள், நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு ஒரு அடைமொழி இருக்குங்க. அப்போ நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னா ஒரு கேள்வி கேட்போமோ இல்லையோ, சுவாமி இவளை கூறத்தாழ்வான் சர்வஜ்ஞை அப்படின்னு கொண்டாடுறார், இங்க சுவாமி தேசிகன் நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொன்னாரே, அப்ப நிகிரகத்தை அறியாதவள் அப்படின்னால் இவள் எப்படி சர்வஜ்ஞா இருக்க முடியும்? கெட்டதையும் அறிந்து கொண்டு இருக்க வேண்டும், அப்போதுதான் அனைத்தையும் அறிந்தவன் இல்லையா. அப்ப கெட்டதை அறியாதவள் அப்படின்னால் இவள் வந்து சர்வஜ்ஞைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னால், அது மாத்ருவத்து பரிபால்யத்தே அப்படின்னு சொன்னார். அம்மா ஸ்தானத்துல இருந்து கொண்டு நம்ம எல்லோரையும் ரட்சிக்கின்றபடினால போனால் போகட்டும்னு விடுற அவ சர்வஜ்ஞை தான். நிகிரகம்ன்றது அவளுக்கு தெரியும் இல்லையா, அவள் சர்வஜ்ஞதான். திருணமந்திர ரத்தகிருத்வா பிரத்திவாச சுசிஸ்மிதாம் அப்படின்னு சொல்றார். நசந்தேஷாத்து ராமசிய அப்படின்னு, ராமனுடைய சந்தேஷமானது எனக்கு கிடைக்கல, இல்லன்னா உன்னை இந்த க்ஷண மாத்திரத்துல பஸ்மமாக்கிடுவேன், பஸ்ம பஸ்மார்க தேஜசான்றான், உன்னை நொட்டி பொழுதுல பஸ்மமாக்கிடுவேன்றான். ராமனுடைய சந்தேஷம் கிடைக்கல. அதே மாதிரி திருணமந்திரம் ரத்தகிருத்வா பிரத்திவாச சுசிஸ்மிதாம், இந்த புல் இருக்கு நான் ராமனுடைய மனைவி, இந்த புல் இருக்கு, இந்த புல்லை கொண்டு உன்னை அவன் அன்னைக்கே இந்த தர்பாஸ்திரத்துல பிரம்மாஸ்திரத்து தர்பத்துல இருந்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான், அதே மாதிரி ஒரு பிரயோகத்தை என்னாலும் செய்ய இயலும், ஏன் பண்ணல அப்படின்னால் அசந்தேஷாத்து ராமசிய, ராமனுடைய சந்தேஷமானது எனக்கு கிடைக்கல, அப்படி கிடைச்சது க்ஷண மாத்திரத்துல உன்னை நான் காலி பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாள். அந்த இடத்துல அவள் சர்வஜ்ஞை தான், ஆனால் போனால் போகட்டும் அப்படின்னு சர்வஜ்ஞாக இருந்தாலும் அவளுக்கு இந்த தண்டித்தல் அப்படின்றது தெரியாது. இது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டதான நான்கு அடைமொழிகள். சகதர்மச்சரியும் சௌரேகே சம்மந்திரித்த ஜெகத்விஹிதாம், அனுகிரகம் ஐயும் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம். நித்தியம் அதாவது சகதர்மச்சரியும் சம்மந்திரித்த ஜெகத்விஹிதாம், அனுகிரகம் ஐயும் நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம். அகம் வந்தே சௌரேகே, சௌரேகேனா ஸ்ரீமன் நாராயணனுடைய அப்படின்னு அர்த்தம். எம்பெருவான் வைகுண்டநாதனுடைய இப்படிப்பட்டவளை வந்தே நான் வணங்குகின்றேன் அப்படின்னு அர்த்தம். அதுல நம்முடைய சம்பிரதாயத்திலே சிலது இருக்கு இல்லையா, ஸ்ரீயை நமஹா ஸ்ரீதராய நமஹா அப்படின்னு தான் சொல்றோம். அப்போ பிராட்டிக்கு ஆச்சாரிய ஸ்தானத்துல நாம் பிரதிதினம் சொல்லின்றிருக்க கூடியதான ஒரு தியான ஸ்லோகங்களின் மூலமாகவும் சவ்யம் பாதம் பிரசாரிய சிறித்த துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வான்லாம் பெருமாளோட சேர்த்து பிராட்டியையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதுல ஏற்கனவே சொன்ன இல்லையா, இப்போ சகதர்மச்சரியம் சௌரேகே அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமாக அழகான ஒரு வாத விவாதமானது நடக்கிறது அப்படின்னு சொன்னோம். பெருமாள் என்ன பண்றான், ரொம்ப அழகாக சத்ருமுகனை சிருஷ்டித்து இல்லையா, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஸ்த பிரகினோதி தஸ்மை அப்படின்னு ஒரு சாஸ்திர வாக்கியம். பிரம்மாவை சிருஷ்டித்து பிரம்மாவிற்கு வேதங்களை, பிரம்மாவிடத்திலே வேதங்களை கொடுத்து அதற்கு அபார்த்தங்கள் ஏற்பட்ட பொழுது அப்படின்னு ரகசிய சாஸ்திரங்கள்லயும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. அதுல சத்ருமுக துவாரா கரண கலேபரங்கள் எல்லாத்தையும் கொடுத்து, வேதங்களையும் கொடுத்து, எல்லாவற்றையும் உபதேசித்து, ஏன்னா தாத்தா யதாபூர்வம் அகல்பயத்து, முன்னாடி எப்படி முன்னாடி கல்பத்துல லோகமானது எப்படி இருந்ததோ அப்படியே சிருஷ்டிக்கின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எப்படி சிருஷ்டிக்கிறான், அதுவும் ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா உபதிதேச அப்படின்னா, அதை ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி எல்லாவற்றையும் ஸ்மரணம் பண்ணி ஸ்மரணம் பண்ணி உபதேசிக்கின்றான் பெருமாள். யாருக்கு? பிரம்மாவுக்கு உபதேசிக்கின்றான். அதுலயும் சில விஷயங்கள் இருக்கு. வேதத்திற்கு பல பேர் பலவிதமான அபார்த்தங்களை தெரிவிக்கிறான். கலக்கம் ஏற்படுறதோ இல்லையோ, ஏன்னா எதா எதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம் அப்படின்னு சொன்னார் பெருமாள். ஏன்னா எப்ப எப்பெல்லாம் தர்மத்திற்கு கிளானியானது ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் நான் இந்த அதர்மத்தை ஒழிப்பதற்காக அவதரிப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போ கலியுகம் அப்படின்னு வரும்பொழுது எப்படி இருக்கு? பெருமாள் அவதரிக்கிறதுக்கெல்லாம் தற்பொழுது பிரசக்தியே இல்லை. நமக்கு அத்தியந்தம் நம்மோடு இருந்து நமக்கு வேண்டியவா சொன்னாலே நாம கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ பெருமாள் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதரித்து மறுபடியும் இந்த அதர்மத்தை போக்குவதற்கான வழிகளை அவனே கையாண்டால் அது சரியா இருக்குமா? நான் தான் பெருமாள் அப்படின்னு சொன்னா யாராவது கேட்போமா? நம்ம தான். அப்ப என்னதான் பண்றது? வேதத்துக்கு ஏகப்பட்ட அபார்த்தங்களானது சொல்லப்பட்டிருக்கு. வேதம்னு ஒண்ணு, அந்த வேதத்திற்கு அர்த்தங்களை சொல்வதற்காக பல பேர் ஏற்பட்டார்கள். அதுல ஆஸ்திக மதங்கள் நாஸ்திக மதங்கள் அப்படின்னு பிரிச்சா, இந்த சாருவாக்கன் பௌத்தன் ஜெயினன் இவர்கள் எல்லோரையும் நாஸ்திகர்கள்னு சொன்னா. ஆஸ்திகர்கள்னு சொல்லும்போது சாங்கிய யோகம், சாங்கியர்கள், யோகர்கள், அதே மாதிரி நையாயிகர்கள், வைசேஷிகர்கள், பூர்வ மீமாம்சாக்காரர்கள், உத்தர மீமாம்சாக்காரர்கள் அப்படின்லாம் பிரிச்சார். இப்போ வேதத்தை அங்கீகரித்து அதற்கு தவறான அர்த்தங்களை சொல்லக்கூடியவர்கள் வேத குதிருஷ்டிகள். அவ யாரு? சாங்கியர்கள், யோகர்கள், அதே மாதிரி வைசேஷிகர்கள், நையாயிகர்கள், அப்புறம் இந்த பூர்வோத்தர மீமாம்சாக்காரர்கள், உத்தர மீமாம்சால கூட அத்வைதிகள், மாத்வர்கள், இவா எல்லாரையும் கூட எடுத்துக்கலாம். வேதத்தை அங்கீகரித்து வேதத்திற்கு தவறான அர்த்தங்களை சொல்லக்கூடியவர்கள் இவாளுக்கு பேர் வேதம் வேத குதிருஷ்டிகள்னு பேர். இதுக்கு மேல வேத பாஷ்யர்கள், வேதத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அது யாருன்னா சாருவாக்கன், பௌத்தன், ஜெயினன், சில இடங்கள்ல பாசுபத்தன் சொல்றா, சில இடங்கள்ல பாசுபத்தனை ஆஸ்திக கோட்டியிலையும் சேர்த்திருக்கா. சொன்னா சண்டைக்கு வந்துருவா வாழலாம், அதனால ஆஸ்திக கோட்டியிலையும் சேர்த்திருக்கா. பாஷ்யக்காரரே சொரூபம் கண்டிக்கப்படலன்னு பாஷ்யக்காரரே சொல்லிட்டார் ஸ்ரீ பாஷ்யாதி கிரந்தங்கள்ல, அதனால பாசுபத்தாலையும் ஆஸ்திக கோட்டியில சில இடங்கள்ல சேர்த்திருக்கா, சில இடங்கள்ல நாஸ்திக கோட்டியிலையும் சேர்க்கிறா வேதத்தை அங்கீகரிக்காத காரணத்தினால அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வேதத்துக்கு அபார்த்தங்களை உபதேசிக்கிறார்கள். சில பேர் என்ன பண்றான், சூன்யம்தான் தத்துவம்னு சொல்லிட்டான் பிரம்ம, அதை அப்படியே மனசுல வச்சுண்டு அவர் சூன்யம்தான் தத்துவம்னு சொன்னார், இவர் என்ன பண்ணார்னா பிரம்மம் மட்டும்தான் சத்தியம் ஜெகடெல்லாம் பொய்யினார். இதெல்லாம் கேட்ட உடனே வேதத்திற்கு கலக்கங்கள் ஏற்பட்டுருது. வேதத்திற்கு கலக்கங்கள் ஏற்படுறது, அது எப்படி? அதுவும் போன வாரம் கூட சொன்னேன், அதுவும் இந்த நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கழிப்பூற்றது. அப்ப வேதத்திற்கு அபார்த்தங்கள் ரொம்ப அதிகமாகி போயிடுச்சு, தவறான அர்த்தங்களை எல்லோருமே கல்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். லோகமே அது சரியா இருக்குமோ அப்படின்னு அதன் பின்னாடி போகக்கூடிய காலம். வைதிக பட்சத்திற்கு ஸ்ரத்தா வைகல்யம் ஜாயத்தே என்றார் பாஷ்யகாரர். ஸ்ரீபாஷ்யத்துல ரசனானுபவத்திரிகரணத்துல சொல்றார். சாங்கிய மதத்தை ஏன் கண்டிக்கணும் அப்படின்னால், கண்டிக்காம விட்டுட்டோம்னா ஸ்ரத்தா வைகல்யம் ஜாயத்தே, எங்க ஸ்ரத்த இல்லாம போயிடும். எதுல என்ன வைதிக மதத்துல ஸ்ரத்த இல்லாம போயிடும்னு சொல்றார் பாஷ்யகாரர். அதனால அந்த விஷயங்கள்லாம் கண்டிச்சுதான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். இப்போ வேதத்துக்கெல்லாம் அபார்த்தங்களானது ஏற்படும் பொழுது இப்போ இவர்களை திருத்தி பணிகொள்வது எப்படி? நல்லவாள்லாம் கூட அவன் பின்னாடி போயிட்டான். இப்ப நல்லோர்களும் மற்றவர்கள் பின் செல்லும் காலமாக இருக்கிறபடியினால அவர்களை திருத்தி பணிகொள்வது எப்படி அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அப்ப அப்படி சந்தேகம் ஏற்படும் பொழுது நாம போய் அவளை திருத்துறத காட்டிலும் இப்ப அவளோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் யானையை கொண்டு யானையை வசப்படுத்துமா போலே அப்படின்னார் சுவாமி தேசிகன். யானைய எதை கொண்டு வசப்படுத்துறது? இந்த சில இடங்கள்லாம் பார்த்திருக்க, கும்கி யானை அப்படின்னு சொல்றாளே, யானையை கொண்டு யானையை வசப்படுத்துவது, அதுபோல ஜீவனை கொண்டு ஜீவனை வசப்படுத்துவது. இப்போ ஜீவனை கொண்டு ஜீவனை வசப்படுத்துறது எப்படி? அதுவும் இந்த ஜீவர்களை வசப்படுத்த வேண்டும் அப்படின்னால் எப்படி வசப்படுத்துறது? அதுவும் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அதன் பின் வரணும். அதுவும் எம்பெருமானாருடைய சித்தாந்தத்திற்கு எல்லோருமே செவி சாய்த்து அதன் பின்பற்றி நடக்க வேண்டும். ஏன்னா எம்பெருமான் தமிழ்ல இருக்கு, எம்பெருமானார் சித்தாந்தம் என்றே இதற்கு நம்பெருமான் பெயரிட்டு நாட்டி வைத்தான் அப்படின்னு சொல்றான். அப்ப எம்பெருமானாருடைய சித்தாந்தம் எப்பேற்பட்ட சித்தாந்தம் அப்படின்றத லோகத்துல இதானியம் தன லோகத்துல இருக்கக்கூடியவாள் புரிஞ்சுக்கணும். அப்ப கிரமம் எப்படி இருக்கணும்? பெருமாள், பிராட்டி, பிராட்டிக்கு அப்புறம் விஸ்வக்சேனர், விஸ்வக்சேனருக்கு அப்புறம் நம்ம ஆழ்வார், இப்படிப்பட்ட ஒரு கிரமத்தை கொண்டு வரணும். அந்த கிரமத்தை எப்படி கொண்டு வருது அப்படின்னும் போது தானே போய் இவாளுக்கு உபதேசிக்கலாம், வா கொண்டு போய் நம்மாழ்வாருக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து உபதேசிக்கலாமா அப்படின்னு பெருமாள் கேட்கிறார் பிராட்டியில். அப்ப நாம் இருவரும் தான் ஜகத்திற்கு காரணம், நாமே வேத பிரதிபாத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டா நல்லா இருக்குமா? நாங்க ரெண்டு பேர் தான் ஜகத்து காரணபூத்தர்கள், ஜகத்திற்கு காரணபூத்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், சர்வ வேத பிரதிபாத்தியர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொன்ன யாரு கேட்பா? யாரும் கேட்க மாட்டாரோ இல்லையோ, என்ன பண்றது? அப்போ தங்களை தாங்களே கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவா. அப்ப என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டால், இப்போ நம்மாழ்வாரை நோக்கி பெருமாளும் பிராட்டியும் இறங்கி வரணும். நம்மாழ்வாரிடத்துல பெருமாளும் பிராட்டியும் உபதேசம் பண்ணணும். எப்படி உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஜகத்காரண பூத்தர்களாக இருக்கக்கூடியவர்களை உபாசனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லணும். பிரம்ம உபாசித்த அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அப்ப ஜகத்காரண பூத்தர்களாக இருக்கக்கூடியவர்களை உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். இப்ப அப்படி சொன்னா இப்போ யார் சொல்றது? அவர் என்ன கேட்பார்? ஜகத்காரண பூத்தர்கள் யாரு அப்படின்னு கேட்பார். நாங்க தான் ஜகத்காரண பூத்தர்கள் அப்படின்னு சொல்லணும். இப்ப வேத பிரதிபாத்தியர்கள் யாரு அப்படின்னா, நாங்க தான் வேத பிரதிபாத்தியர்கள்னு சொல்லணும். அப்படி சொன்னா நம்மாழ்வாருக்கு அதிசங்கம் ஏற்படாதா? சுவாமி என்ன சுவாமி, இவாளே இவாளை சொல்லிக்கிறா, பெருமையா சொல்லிக்கிறார், அது எப்படி அப்ப இது பிரமாணம் ஆகுமா அப்படின்னு ஒரு அதிசங்கம் நம்மாழ்வாருக்கு ஏற்படாதா அப்படின்னால், ஏற்கனவே சொன்னா போல ஜீவகோட்டியில இருக்கிறவாளை வைத்துக் கொண்டே ஜீவகோட்டியில ஜீவகோட்டிகளை ஜீவர்களை திருத்தி பணிகொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு பிராட்டி சொல்ல பெருமாள் செவிமடுத்து கேட்கிறார். அப்ப பாருங்க, பிராட்டியும் இதை அருளி செய்கிறார், நல்ல உபாயம் என்பதை பெருமாளும் செவி சாய்க்கிறார். அது எம்பெருமானம், எம்பெருமான் சொல்றார், மத்பதத்வந்த்வமேகம் ஏ பிரபத்யந்தே பராயணம் உத்தரிஷ்யாம்யஹம் தேவி சம்சாராத் ஸ்வயமேவதான். நம்மால சொல்லப்பட்டதான அர்த்தங்களை சமக்ரகமாக சேனாதிபதி ஆழ்வாருக்கு உபதேசித்து அவர் முகமாக ஆழ்வாருக்கு உபதேசிக்க வேண்டும் அப்படின்றத பிராட்டி சொல்ல பெருமாள் செவிமடுத்து அப்படியே செய்வோம் அப்படின்னு கேட்கிறார். அதுதான் பிராட்டியினுடைய பெருமை, பிராட்டிக்கு இருக்கக்கூடியதான பெருமை அதுதான். ஏன்னா இந்த இடத்துல சம்மந்திரித்த ஜெகத்கீதாம்னு ஒரு பதம் இருக்கு, அது வந்து கூத்தப்பாக்கம் நிலவேகாச்சார் சுவாமி தன்னுடைய சம்ஸ்கிருத வியாக்கியானத்துல சொல்லும்போது சம் இத்தி ஏகி பாவே அப்படின்னு சொல்றான். சம் சம்மந்திரித்தன்னு இருக்கோ இல்லையோ, சம் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அது வந்து ஏகி பாவேன்னு அர்த்தம். பகவதாசா ஏகி பூய ஜெகத்கீத விசாரம் குர்வானாம் அப்படின்னு சொல்ற, பெருமாளோட சேர்ந்து ஜெகத்தினுடைய ஹிதத்தை விசாரம் பண்ணக்கூடியவளாக இருக்கிறாள். அதுலயும் இதுல ஸ்ரீசப்தத்துடைய அர்த்தமும் கொண்டாடப்படுறது. ஏன்னா பிராட்டி இந்த இடத்துல ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்காள். பிராட்டி எப்படி ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்க முடியும்னு ஒரு கேள்வி இல்லையா? ஏன்னா முதல்ல சகதர்மச்சரியின்னு சொன்னார் சந்தோஷம். சகதர்மச்சரியா மற்ற சில வேலைகளை ஒரே தர்மங்களை கொண்டவள் அப்படின்னு சொன்னா சரி, ஆனால் இங்க பிராட்டியை ஆச்சாரிய ஸ்தானத்துல கொண்டு போய் வச்சுட்டால், இப்போ அனுகிரகம் ஐயம்னு சொல்றீங்க, நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொல்றீங்க, இப்ப இதனால பெருமாளுடைய ஒரு தனித்தன்மைக்கு இழுக்கு உண்டாரா போல இருக்க. இப்ப பெருமாளுக்கென்று ஒரு தனித்தன்மைகள் இருக்கும் இல்லையோ, அந்த பெருமாளுடைய தனித்தன்மைக்கு இழுக்கு உண்டா போல இருக்கு, அது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ இது பிராட்டியின் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு பட்சபாதத்தினால வரக்கூடிய வார்த்தையோ அப்படின்னு தோன்றது. அப்ப அதுக்கு பதில் சொல்றார், பெருமாளுக்கு என்று தனித்திறமையும் இருக்கு, பிராட்சியை கொண்டாடுறோம், அது பேருக்கு சாஸ்திரத்துல நகி நிந்தா நியாயம்னு சொல்லுவார். ஒன்றை பற்றி ஏற்றி சொல்ல வேண்டும் என்றால் மற்றொன்றை குறைத்து சொல்வதுதான் உச்சிதம் அப்படின்னு சொல்லுவார். அதனால இது அதை குறைக்கப்பட்டது என்ற அர்த்தத்துல எடுத்துக்கூடாது, நகி நிந்தா நியாயம். அதுவும் ஏன்னா பெரியாழ்வார்தான் ஆழ்வார் சொல்லியிருக்காரு, தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகினும் சிதகுறைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்றி செய்தார் என்பது போலும். பெருமாளுக்கு இவன் இந்த காரியம் பண்றா, இந்த காரியம் பண்ணிட்டு இருக்கா பெருமாளுக்கோ. அதுவும் பெருமாளுக்கும் அந்த அனுகிரகம்ன்றது இருக்கு, ஆனால் அவன் கர்ம வினை பயன்களுக்கு ஏற்றா போல ஒரு சிக்ஷண ரூபமான சிக்ஷாரூபமான தண்டனையை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். ஆனால் இவள் அப்படி இல்லை. ஏன்னா ஸ்ரீசப்தத்துக்கு சொல்லும் பொழுது ஆறு ஸ்ரீ அர்த்தம் ஸ்ரீத்வத்தினுடைய அர்த்தமானது ஆறு விதமா சொல்லும்போது அதுல சுருணாதி ஸ்ராவயதி அப்படின்னு இருக்கு. அப்போ சுருணோதி கேட்டுக்கொள்கிறாள், ஸ்ராவயதி அதாவது கேட்க வைக்கிறாள். யார கேட்க கேட்டுக்கொண்டு நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாத்தையும் கேட்டுக்கிறா யாரு, தாயார். யார கேட்க வைக்கிறாள், பெருமாளை கேட்க வைக்கிறாள், வேற வழி இல்லைன்றா. அதுவும் சில வியாக்கியானங்கள்ல சொல்லப்படுறது, இந்த விபீஷணன் உத்பபாத கதாபாணி சத்ருபி சகராட்சசைன்னு மேல போனானா, அப்ப போகும்பொழுது பெருமாள் பிராட்டி கீழே இருக்கா, பிராட்டி வந்து அங்க கீழே நின்று பார்க்கிறா, கீழே நின்று பார்த்துட்டு அவள் யாரோ நாலு பேர் மேல போறாளேன்னு கேக்குறாளாம். அப்போ திருச்சேட்டா சொல்றா, அது எங்க அப்பா போறார் அப்படின்னு. போகும்போது அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் அப்படின்னு சொல்ற, அதுக்கு வியாக்கியானம் பண்றா பெரியவாள், அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீமான் அவன் அந்த இடத்தை விட்டு கிளம்பும் போதே ஸ்ரீத்துவமானது அவன்கிட்ட வந்துருத்து, ஸ்ரீனுடைய அனுகிரகம் வந்துருத்து. அப்ப ஸ்ரீனுடைய அனுகிரகம் வந்தபடியினாலதான் என்ன ஆறுது அப்படின்னால், ஸ்பஷ்டமாக பெருமாளால அவனை விடவே முடியல. நல்லா யோசிச்சு பாருங்களா, அவளுடைய வியாக்கியானமே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ ஒரு கூட்டம் இருக்கிறார், பெருமாள் கூட்டத்தை ஏற்படுத்துறார். எல்லாரும் சொன்னதுனால விபீஷணன் எடுத்துட்டார். ஆஞ்சநேய சுவாமி விபீஷணன் நல்லவன் இல்லையா, விபீஷணஸ்து தர்மாத்மா அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி சொன்னார்னு சொல்றார் ராமாயணத்துல இருக்கு. விபீஷணஸ்து தர்மாத்மா இங்க மாத்திரம் சொல்லலையே, ஆரண்ய காண்டத்தினுடைய ஆரம்பத்திலேயே சூர்பனக சொல்றாளே விபீஷணஸ்து தர்மாத்மான்னு. ஆகினால இது ஒரு வியாக்கியானம். அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் அப்படின்னு இருக்கு. பிராட்டியினுடைய அனுகிரகம் கிடைச்சபடினால பெருமாள் அதை வேண்டாம்னு சொல்ல முடியல அப்படின்னு ஒரு வியாக்கியானமும் நம்ம வரிவால் பண்ணல, சில புத்தகங்கள்ல அப்படி இருக்கு. அப்படிப்பட்ட வியாக்கியானம் எது நல்லா யுக்தியுக்தம் வச்சோகிராக்கியம் எது நல்லா இருக்கும் அதை நம்ம ஏத்துக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஸ்ரீயப்பதித்வம் அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்ரீயப்பதித்வத்தை போன ஸ்லோகத்துல நிரூபிச்சு காமிச்சார். இந்த ஸ்லோகத்துக்கு வரும்பொழுது ரொம்ப அழகாகவே ஸ்ரீனுடைய பெருமைகளை சுவாமி தேசிகன் இந்த இடத்துல காண்பித்தார். அதுவும் நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் கருணாமூர்த்தினி அவதான். இவன் கருணாவான்னு சொல்றோம், காருண்யம்ன்றது இவன்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் கருணாமூர்த்தினி லட்சுமி சகஸ்ரத்தை சொல்ற கருணாமூர்த்தினியாக அவள் இருக்கக்கூடியவள். ஏன்னா நல்லது மட்டுமே நிறைந்தவள், அதுவும் நல்லது மட்டுமே நிறைந்தவள்னு சொல்லும்பொழுது இந்த பாதுகாசகஸ்ரத்துல காஞ்சன பத்தத்தில 19வது ஸ்லோகம் ஒண்ணு வருது. கனக ருச்சிரா காவ்யா கியாதா சனை சரணோச்சிதா ஷிதகுரு புதா பாஸ்வத்ரூபா த்விஜாதிபசேவிதா திஹித விபவா நித்யம் விஷ்ணோ பதே மணிபாதுகே மமசி மகதி விஸ்வேஷாம் நஹ சுபாகிரஹ மண்டலி துவமசி மகதி விஸ்வேசாம் நஹ நஹன எங்களுக்கு சுபாகிரஹ மண்டலி எங்க நாங்க எங்க எல்லோருக்கும் மகதி சுபா மகதி சுபாகிரஹ மண்டலி. அதுவும் எவ்வளவு பெரிய நல்லது மட்டுமே செய்யக்கூடியதான கிரகங்களுடைய சமுதாயமாக இருக்கிறாயே பிராட்டி அப்படின்னு அங்க பாதுகாதேவியை பார்த்து சொன்னார் சுவாமி தேசிகன். அந்த ஸ்லோகத்தை அனுகிரகமையும் அப்படின்ற இடத்துல நாம இந்த இடத்துல பார்க்கலாம். அதை அதுவும் நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம். ஏன்னா ஒரு கால் எம்பெருமானுக்கு நிகிரக சங்கல்பமானது ஏற்படலாம், அவனுக்கு ஏற்பட்டே தீரும் அப்படின்னு சொல்லல. கர்மாவினுடைய ஒரு வீரியத்தினால பெருமாளுக்கு நிகிரக சங்கல்பம் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவளுக்கு ஒருபொழுதும் நிகிரக சங்கல்பம் என்பது உண்டாகவே உண்டாகாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. அதுவும் வந்தே அப்படிப்பட்ட ஒரு பிராட்டியை ஸ்தோத்திரம் செய்கிறோம், வணங்குகின்றேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சொல்றார். சகதர்ம சரியும் சௌரேகே சம்மந்திரித ஜகத்கீதாம் அனுகிரகமயம் வந்தே நித்தியமஜாத நிகிரகாம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா. இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். அடுத்த வாரம் பார்க்கலாம். தன்யவாதம்.